சுகம்தானே பார்வை உன்னை அழைகிறதே உள்ள உன்னை அழைக்கிறதே அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே கனவெல்லாம் நீதானே விழியே உனக்கே உயிரானேன் நினைவெல்லாம் நீதானே களையாத யுகம் சுகம்தானே சுகம்தான்